நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சே. நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. நல்வாழ்வு தந்தாயே நீ.